Our God is a good God. நம் தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார். Right from the beginning, God's desire is that he want to dwell with his people. ஆரம்பத்திலிருந்து தேவனுடைய வாஞ்சையாய் இருப்பது என்னவென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் மத்தியில் வாழவே விரும்புகிறார். Walk among them. அவர்களோடு நடக்க விரும்புகிறார். He always wanted to identify himself with his people as the God. தேவன் எப்பொழுதுமே தம்மை தம்முடைய ஜனங்களுடைய தேவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். Not only as God but as a father too. அவருடைய தேவனாக மாத்திரமல்ல அவருடைய தகப்பனாய் இருப்பதையும் அடையாளப்படுத்த விரும்புகிறார். Lord God Almighty, he wants us to be his sons and daughters. சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நாம் யாவரும் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கும்படி விரும்புகிறார். And that's what we read in 2 Corinthians. அதை தான் நாம் 2 கொரிந்தியர்லே வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 6. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் verse 16 and 18. 16 17 வசனங்கள். 16 and 18. 16 18. 16 the second part. God said, 2 Corinthians 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16 18 16 உடைய பிற்பகுதி. God said, I will dwell in them and walk among them and I'll be their God and they shall be my people. Verse 18. And I'll be a father to you and you shall be sons and daughters to me, says the Lord Almighty. Naan avargalukulle vaasam panni avargalukulle ulavi avargal devanai irpen avargal en janangalai irpargal. 18th vasanam appozhudhu naan ungalai yetrukondu உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். For us to enjoy this privilege of God has laid one condition. இந்த சலாக்கியத்தை நாம் அனுபவிப்பதற்கு நம்முடைய தேவன் ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். That's what we read in verse 17. அதை தான் நாம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். Therefore come out from the midst and be separate says the Lord and do not touch what is unclean and I will welcome you. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். This God's call is to his people. தேவனுடைய இந்த அழைப்பு தம்முடைய ஜனங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அழைப்பு. The Lord said come out from the midst. ஆண்டவர் சொன்னார் அவைகளை நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள். Come out from where? Come out from what? எங்கிருந்து எதிலிருந்து பிரிந்து போக வேண்டும்? No, there are two things. இங்கே இரண்டு காரியங்கள் இருக்கின்றன. The world there is a Babylonian Christianity and there is New Jerusalem which is a two church. உலகத்திலே இரண்டு விதமான சபைகள் இருக்கின்றன. ஒன்று உலகத்திலே காணப்படுகிற பாபிலோனிய கிறிஸ்தவம், இன்னொன்று எருசலேம் சபை. And God wants his people to come out of the midst of the Babylonian Christianity. தேவன் தம்முடைய ஜனங்கள் பாபிலோனிய கிறிஸ்தவத்தின் மத்தியிலிருந்து புறப்பட்டு பிரிந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். Why God is calling out his people to come out of that Babylonian Christianity? ஏன் தேவன் தம்முடைய ஜனங்களை பாபிலோனிய கிறிஸ்தவத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வர விரும்புகிறார்? He loves his people. தேவன் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார். When he says something to us, தேவன் நமக்கு ஒன்றை சொல்லும் பொழுது, and ask us to do something, நம்மை ஒன்றை செய்யும்படி சொல்லும் பொழுது, it's only for our good. அது நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக மாத்திரமே இருக்கிறது. His desire is that we should not get perished in this world. இந்த உலகத்திலே நாம் அழிந்து போக கூடாது என்பதுதான் அவருடைய பிரியமாய் இருக்கிறது. He wants us to have the eternal life that he is giving us. நமக்கு அவர் கொடுக்கிற நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார். In the garden of Eden when Adam chose the tree of knowledge. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை தெரிந்து கொண்ட பொழுது, yeah, he chose the tree of knowledge of good and evil instead of the tree of life. ஜீவ விருட்சத்தை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தெரிந்து கொண்டான். Ever since God is giving a call to his people. அப்பொழுதிலிருந்தே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். Come out of that mist. Do not choose that Babylonian Christianity. அதிலிருந்து புறப்பட்டு பிரிந்து வாருங்கள். அந்த பாபிலோனிய கிறிஸ்தவத்தை தெரிந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார். That Babylonian spirit, you should not be defiled by that spirit. நீங்கள் அந்த பாபிலோனிய ஆவியிலிருந்தாலே கரைப்பட்டு விடக் கூடாது. But you should be possessed with the Holy Spirit, the spirit of New Jerusalem. புதிய எருசலேமின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஆட்கொள்ளப்பட வேண்டும். So what is this Babylonian Christianity? இந்த பாபிலோனிய கிறிஸ்தவம் என்பது என்ன? You know, we can be in a good church nam oru nalla sabayile irukkalam which you know speaks against this Babylonian Christianity indha Babylonian kristavathukku ediraga pesugira oru nalla sabayile irukkalam yeah we have heard much you know about that about all the deception that is going on in Christendom in the church through brother Zach and even the in churches church meetings sabayile sir Zach moolamagavum sabai kootangalileyum adhigamaga nam velile irukkiradana Babylonian kristavathai kurithu nam kettukondu varugirom but in spite of that if you know if you are influenced by that spirit if you are walking by that spirit of Babylon apdi irundha bodhilum neengal andha Babylonian aavinale thaakathukullagi andha aavin padiye neengal nadappeergal endral no we can't live like that naam apdi or vaalkai vaala mudiyum we can be a part of a good church and still live according to that Babylonian Christianity naam oru nalla sabayiludaiya angathinara irundhu konde அங்க வெளியில காணப்படுகிற பாபிலோனிய கிறிஸ்தவ ஆவியோடு நாம் வாழ முடியும் so what is this Babylonian Christianity ஆகவே இந்த பாபிலோனிய கிறிஸ்தவம் என்பது என்ன it's a spirit it's a system அது ஒரு ஆவி அது ஒரு கட்டமைப்பா இருக்குது it will have a form of godliness அதற்கு தேவபக்தியின் வேஷம் இருக்கும் but no power ஆனால் அதிலே வல்லமை இருக்காது பலன் இருக்காது you know paul said in we read in 2 timothy பவுல் 2 தீமோத்தேயுவில் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் செகண்ட் இன் இஸ் லெட்டர் டு ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் சன் தீமோத்தே பால் ரோட் இட் வெரி கிளியர்லி தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாம் நிருபத்திலே பவுல் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார் ஃப்ரம் வெர்சஸ் 1-9 மூன்றாம் அதிகாரம் 1-9 வசனங்கள் வரை ஹி வாஸ் வார்னிங் தீமோத்தே அவர் தீமோத்தேயுவை எச்சரித்தார் In the last days difficult times will come மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக You realize this Timothy தீமோத்தேயுவே இதை நீ அறிந்து கொள் உணர்ந்து கொள் For men will be lovers of self lovers of money boastful arrogant revilers disobedient to parents ungrateful unholy unloving irreconcilable malicious gossips without self control brutal haters of good treacherous reckless conceited lovers of pleasure rather than lovers of god holding to a form of godliness although they have denied its power avoid such men as this for among them are those who enter into the household and captivate weak women weighed down with sins led by the various impulses always learning never able to come out to the knowledge of truth just as Jannes and Jambres opposed Moses So these men also oppose the truth, men of depraved mind, rejected in regard to the faith. But they will not make further progress, for their folly will be obvious to all, just as Jannes and Jambres' folly was also. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள் என்னையும் எம்ரேயையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள் இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும் Paul was not talking about people outside the church. Paul சபைக்கு வெளியே இருக்கிற ஜனங்களை குறித்து அவர் எழுதவில்லை. No, he was talking about the people within the church. அவர் சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்களை குறித்து தான் எழுதுகிறார். Otherwise why you should you know warn Timothy avoid such men as this. இல்லை என்றால் திமோத்தியை ஏன் அவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு விலகு என்று எச்சரிக்க வேண்டும்? You know people in the world you know Paul is not worried about that when he was writing to Timothy. திமோத்தேயுக்கு எழுதும் பொழுது வெளியிலே இருக்கிற ஜனங்களை குறித்து பவுலுக்கு அக்கறை இல்லை. He is speaking about the form of godliness. அவர் தேவபக்தியின் வேஷத்தை குறித்து பேசுகிறார். That we can see that you know Paul was warning him you can find it in the church in the last days. பவுல் தீமோத்தேயுக்கு கடைசி காலங்களிலே சபையிலேயே நீ தேவபக்தியின் வேஷத்தை காண்பாய் என்று எச்சரிக்கிறார். Yeah that you know all these things from what we read in verses from verses 2 to 9, that is the spirit of Babylon Christianity. இரண்டாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரை வாசித்த காரியங்களில் இருக்கிறது தான் பாபிலோனிய கிறிஸ்தவத்தினுடைய ஆவியா இருக்கிறது. Lovers of pleasure rather than the lovers of God. தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருப்பார்கள். You know, if brothers and sisters, if we have all these things, any of these things, if you are not cleansing ourselves, then we are having this spirit of Babylon. சகோதர சகோதரிகளே, நாம் வாசித்த இந்த காரியங்களிலே ஏதாவது ஒன்று நமக்குள்ளே இருக்கும் என்றால், அதிலிருந்து நாம் நம்மை கழுவிக்கொள்ளாதிருப்போம் என்றால், நாம் பாபிலோனிய கிறிஸ்தவத்திலே அந்த ஆவியோடு நாம் வாழ்கிறோம். That is why he said, avoid such people. அதனால் தான் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று எச்சரிக்கிறார். You know, these people will be always learning but never progress in their spiritual life. இந்த ஜனங்கள் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருபோதும் முன்னேற மாட்டார்கள். You know, they will be doing something. அவர்கள் ஏதோ like, you know, godly people. தேவ ஜனங்களை போல ஏதாவது ஒன்றை அவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். He was quoting the example of Jannes and Jambres. அவர் என்னே எம்பரே அவர்களுடைய உதாரணத்தை இங்கே சொல்லுகிறார். You know, like Moses, they also were able to do some miracles initially. ஆரம்பத்திலே மோசேயை போலவே அவர்களும் சில அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடிந்தது. But ஆனால் Moses had seen the fire. ஆனால் மோசே அக்கினியை கண்டிருந்தார். The fire was burning in his heart. அந்த அக்கினி தன்னுடைய இருதயத்திலே மோசேக்கு எரிந்து கொண்டிருந்தது. Moses had seen God face to face. மோசே தேவனை முகமுகமாக தரிசித்திருந்தார். But Jannes and Jambres, they did not have the fire. ஆனால் என்னேயும் எம்பரேக்கும் அவர்கள் அந்த அக்கினி இல்லை. They have not seen God face to face. அவர்கள் தேவனை முகமுகமாய் தரிசிக்கவில்லை. They do not know God personally like Moses knew. மோசே அறிந்தது போல அவர்கள் தேவனை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கவில்லை. Jannes and Jambres, they had a form of godliness. என்னையும் எம்பரேயும் ஒரு தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டிருந்தார்கள். But on the long run, அங்கே on the long run, such people will be exposed. That's what Paul is writing to Timothy. காலம் செல்ல செல்ல அவர்கள் அவர்கள் வெளியரங்கமாக்கப்படுவார்கள். their folly will be obvious to all. அவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்படும் என்று தீமோத்தேயு எச்சரிக்கிறார். We can be a part of this church, claim to be born again, baptized in the Holy Spirit, but if we have these things, we are influenced by the spirit of Babylon, Babylon in Christianity. We are not part of New Jerusalem. நாம் ஒரு நல்ல சபையிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்து கொண்டும் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டாலும், இந்த காரியங்களிலே ஏதாவது ஒன்று இருக்கும் என்றால், நாம் பாபிலோனிய கிறிஸ்தவத்தின் ஆவியுடையவர்களாய்த்தான் இருக்கிறோம். Yeah, if you love money, we are not part of New Jerusalem. நாம் பணத்தை நேசித்தால் நாம் எருசலேமுக்கு பங்குள்ளவர்கள் அல்ல. If you are proud, arrogant, revilers, நாம் அகந்தி உள்ளவர்களாயும் வீம்புக்காரராயும் தூஷிக்கிறவர்களாயும் இருப்போம் என்றால், you young people, children, if you are not obeying to your parents, you are not part of New Jerusalem, which the Lord is building. சிறு பிள்ளைகள், நீங்கள் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் கட்டுகிற அந்த எருசலேமிலே நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்க மாட்டீர்கள். If you are ungrateful to people who have done us so much good, உங்களுக்கு அதிகமான நன்மை செய்தவர்களுக்கு நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்றால், we are not part of the New Jerusalem. நாம் புதிய எருசலேமிலே பங்குள்ளவர்களாக இல்லை. Let us not deceive ourselves, brothers and sisters. நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். Let us examine ourselves for all these characters which Paul has mentioned here in these verses. இந்த வசனங்களிலே பவுல் குறிப்பிடுகிற இந்த குணாதிசயங்களில் எல்லாம் ஏதாவது இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். Otherwise, you know, if we think we are all right, then we'll be having only form of godliness. நாம் எல்லாம் நமக்கு எல்லாம் காரியங்கள் சரியா இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டு இந்த காரியங்களை வைத்திருப்போம் என்றால், நமக்கு தேவபக்தியின் வேஷம் மட்டுமே இருக்கும். You know, the spirit of Babylon Christianity is clearly seen in the Babylonian king Nebuchadnezzar. பாபிலோனிய கிறிஸ்தவத்தினுடைய அந்த ஆவியானது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்திலே மிகவும் தெளிவாக காணப்படுகிறது. இட்ஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் எ ஹியூமன் திங். அது முற்றிலுமான ஒரு மனுஷிக காரியம். இட்ஸ் நாட் ஃப்ரம் காட். தி பாபிலோனியன் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஃப்ரம் காட். பாபிலோனிய கிறிஸ்தவம் தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. We heard brother Zach saying often its origin is from man, through man and to man. சோ ரசாக் அவர்கள் அடிக்கடி இதை சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பாபிலோனிய கிறிஸ்தவம், பாபிலோன் ஆனது மனுஷனால், மனுஷன் மூலமாய், மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்வார். That is a mark of Babylonian Christianity. அதுதான் பாபிலோனிய கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. We read in Daniel chapter 4 verse 30. அதை நாம் தானியேல் 4:30 வாசிக்கிறோம். It says of the characteristic nature of the spirit of Babylon. பாபிலோனிய ஆவியினுடைய குணாதிசயத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். It says There's a phrase you can see in verse 30, the Babylon the Great. 30th vasanathile oru padam irukkirathai naam paarkka mudiyum. Maha Babylon. Is this not Babylon the Great? Naan kattina Maha Babylon allava? Babylon is always great. Babylon eppozhudhume adu Maha Babylon ah irukum. Babylon Christianity is always great in the eyes of men. Babylonia Kristavam janangalude paarvai kunbadaga adu maha periyada irukum. Because it is built by man's power. Yenendral adu manushinude vallamayinale kattapattathu. For the glory of man. Manushinude maimaikkendru kattapattathu. That's what Nebuchadnezzar said. Adithan Nebuchadnezzar solugirar. Is this not Babylon the great which I myself have built as royal residence by the might of my power and for the glory of my majesty? Idu en vallamayin parakramathinal என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாகிய நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, if we seek glory from men, நாம் மனுஷரிடத்திலிருந்து மகிமையை தேடுவோம் என்றால், if we see honor and glory from men, கனத்தையும் மகிமையும் மனுஷரிடத்திலிருந்து நாம் தேடுவோம் என்றால், if we do anything to get a name for ourselves from others, மற்றவர்களிடத்திலிருந்து நாம் எதற்காக ஒன்றுக்காகிலும் நமக்கென்று ஒரு பெயரை எதிர்பார்ப்போம் என்றால், if you do something with the only motive that others should appreciate me, என்னை மற்றவர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஏதாவது ஒன்று நாம் செய்வோம் என்றால், that is the spirit of Babylon. And God says, come out of that. And தேவன் சொல்லுகிறார், அதை விட்டு நீங்கள் பிரிந்து புறப்பட்டு வாருங்கள். Come out from people of such people, come out of their midst. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலிருந்து நீங்கள் பிரிந்து புறப்பட்டு வாருங்கள். You know, we have this lust to project ourselves. நமக்கு எப்பொழுதுமே நம்மை முன்னிறுத்தி காட்ட வேண்டும் என்ற இச்சை இருக்கிறது. That trying to, you know, show others that I am more spiritual than you. மற்றவர்களுக்கு நான் உங்களை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவன் என்று காட்ட விரும்புகிற ஒரு இச்சை. To show that I know more than you and I am more spiritual than you. உங்களை காட்டிலும் எனக்கு அதிகம் தெரியும், உங்களை காட்டிலும் நான் அதிக ஆவிக்குரியவன் என்று காட்டிக்கொள்ள விரும்புகிற. The spirit of showing oneself. தன்னைத்தானே காட்டிக்கொள்ளுகிற ஆவி. The spirit of showing up our Bible knowledge. நம்முடைய வேத அறிவை காட்டிக்கொள்ள விரும்புகிற. The spirit of showing up our talents in front of others. மற்றவர்களுக்கு முன்பதாக நம்முடைய தாளந்துகளை வெளிக்காட்ட விரும்புகிற ஆவி. The spirit I the great. Naan maha periyavan engira aavi. How different that's from the spirit of Christ. Adu Kristudey aaviki evvalavu verupattirukkirathu. The Lord Jesus said, I do not receive glory. ஆண்டவராய் இயேசு சொன்னார், நான் மனுஷரிடத்தில் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. I do not even seek glory from men. நான் மனுஷரிடத்தில் மகிமையை தேடுகிறதும் இல்லை. That is the spirit of New Jerusalem, the true church. அதுதான் உண்மையான சபையாகிய புதிய எருசலேமுடைய ஆவி. The church which he is building. Devan avar kattugira sabai. And the Lord is building his church with such people who do not seek their own glory. தங்களுடைய சொந்த மகிமையை நாடாத ஜனங்களை கொண்டு தேவன் தம்முடைய சபையை கட்டி கொண்டு வருகிறார். Let's purge ourselves, brothers and sisters, to get rid of this Babylonian spirit. இந்த பாபிலோனிய ஆவியை நம்மை விட்டு அகற்றி போடும்படியாக நம்மை நாமே கழுவி சுத்திகரித்துக் கொள்வோம். You know, the danger of having this spirit is, இந்த ஆவியை கொண்டிருப்பதான அபாயம் என்னவென்றால், as the Lord said in John chapter 5, யோவான் 5 அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னது போல, in John chapter 5 the Lord said, யோவான் 5 அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னார், the danger is verse 40, 14th வசனம், no we will be 40 வசனம், மன்னிக்கவும், we will be unwilling to come to Lord Jesus Christ to have so that we may have life. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. You know, if we have this Babylonian spirit, we will not be willing to go to the Lord Jesus to have the eternal life. நமக்கு பாபிலோனிய ஆவி இருக்கும் என்றால் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் செல்ல மாட்டோம். Other things of life will take priority. வாழ்க்கையினுடைய over eternal life. நித்திய ஜீவனுக்கு மேலாக மற்ற காரியங்கள் முதன்மை ஸ்தானத்தை பிடித்துக் கொள்ளும். Yeah, the life of Christ will be missing. கிறிஸ்துவனுடைய ஜீவன் அங்கே காணப்படாது. Because we are not willing to go to the Lord and to have his life. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சென்று அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மனதில்லை. And secondly, இரண்டாவதாக, the love of God will not be in ourselves. Verse 42. 42th வசனம், உங்களில் தேவ அன்பு இல்லை. Yeah, if you have that spirit of Babylon, the love of God will not be in our hearts. உங்களிடத்தில் அந்த பாபிலோனிய ஆவி இருக்கும் என்றால் தேவனுடைய அன்பு உங்கள் இதயத்தில் இருக்காது. And the worst thing is, மிகவும் மோசமான காரியம் என்னவென்றால், a heart having this spirit of seeking glory and honor from men will become in the end the dwelling place for demons. மனுஷரிடத்திலிருந்து கனத்தையும் மகிமையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆவி முடிவிலே அது பிசாசுகள் தங்கும் வாசஸ்தலமாய் மாறிவிடும். A person, a brother or sister who is not willing to cleanse himself or herself of this spirit of Babylonian will come under the strong influence of the demons. ஒரு சகோதரனோ சகோதரியோ தன்னை இப்படிப்பட்ட பாபிலோனிய ஆவியிலிருந்து சுத்திகரித்துக் கொள்ளாதிருப்பார்கள் என்றால் அவர்கள் பிசாசுகளுடைய முடிவிலே பிசாசுகளுடைய ஐக்கியத்திலே சேர்ந்து விடுவார்கள். அவர் பிசாசுகளால் தாக்குதலுக்கு உட்படுவார்கள். No, we read that in Revelation chapter 18. அதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். See, where that the spirit of Babylon is there, பாபிலோனுடைய ஆவி எங்கே இருக்கிறதோ, it says in verse 2, chapter 18, verse 2. வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 2வது வசனம். You know, fallen is the Babylon the great. விழுந்தது மகா பாபிலோன் விழுந்தது. And it says, read this verse carefully. She has become a dwelling place of demons and a prison of every unclean spirit and a prison of every unclean and hateful bird. இந்த வசனத்தை கவனமாக வாசியுங்கள். அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. If we have this spirit of Babylon in us, we will not first of all, you know, seek the Lord to have the eternal life. நமக்கு பாபிலோனிய ஆவி இருக்கும் என்றால் முதலாவதாக நாம் நித்திய ஜீவனை பெரும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தேட மாட்டோம். And the love of God will not be in our hearts. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே இருக்காது. And finally we'll be coming under the influence, strong influence of the demons and unclean spirit. கடைசியிலே நாம் பேய்களுடைய பிசாசுகளுடைய ஒரு தாக்கத்துக்குள்ளாக நாம் ஆட்படுவோம். Yeah, will become a dwelling place. Its word says she has become a dwelling place. பேய்களுடைய குடியிருப்பு என்று இங்கே சொல்லப்படுகிறது போல பேய்கள் வசிக்கிற இடமாய் மாறிவிடுவோம். And Paul warned Timothy about it. பவுல் திமோத்தேயை இது குறித்து எச்சரித்தார். We read in 1 Timothy 1 திமோத்தேயுவை வாசிக்கிறோம். Chapter 4 நான்காவது அதிகாரம் verse 1 and 1 to 3 ஒன்று முதல் மூன்று வசனங்கள். The spirit explicitly says that in the later times some will fall away from faith, paying attention to the deceitful spirits and the doctrines of demons by means of hypocrisy of liars, seared in their own conscience as with a branding iron. ஆவியாகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். Paul was not speaking about unconverted Christians. மனந்திரும்பாத கிறிஸ்தவர்களை குறித்து பவுல் இங்கே பேசவில்லை. He is speaking about the people in the church. அவர் சபையில் இருக்கிற ஜனங்களை குறித்து தான் பேசுகிறார். They will fall away from faith. அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்கிறார். எப்படி? By the influence of evil spirit, demons. அசுத்த ஆவிகளினுடைய ஆவியினாலே, deceitful spirits and doctrines of demons. வஞ்சிக்கிற ஆவிகளினாலும் பிசாசுகளின் உபதேசங்களினாலும் அவர்கள் அப்படி விலகி போவார்கள். Yeah, seeking glory and honor from men will make us to come under the influence of such deceitful and demonic spirit. மனுஷரிடத்திலிருந்து கனத்தையும் மகிமையும் தேடுகிறது முடிவிலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுடைய உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து தாக்கப்படுவார்கள். God loves us and that is why he is giving a call to his people to come out of their midst. தேவன் நம்மை நேசிக்கிறார். அதனாலே தான் தமது ஜனங்களுக்கு அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். To come out of that Babylonian system and their sins. அந்த பாபிலோனிய கட்டமைப்பிலிருந்தும் அதனுடைய பாவத்திலிருந்தும் வெளியே வரும்படி அழைக்கிறார். You know, even in the Old Testament prophet Jeremiah, he was warning, you know, his co-worker Baruch. பழைய உடன்படிக்கையிலே கூட தீர்க்கதரிசியாகிய எரேமியா தன்னுடைய உடன் வேலை ஊழியக்காரனாகிய பாரூக்கை அவரிடத்திலே எச்சரிக்கிறார். We read that in Jeremiah 45:5. எரேமியா 45:5-லே நாம் வாசிக்கிறோம். Jeremiah was warning him. எரேமியா பாரூக்கை எச்சரித்தார். Baruch, are you seeking great things for yourself? நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? Do not seek them. தேடாதே. That's the spirit of Babylon. அதுதான் பாபிலோனுடைய ஆவி. The desire to, you know, to be great, that's evil in the sight of the Lord. மகா பெரியவனா இருக்க விரும்புகிற காரியம் கர்த்தருடைய பார்வையிலே தீமையா இருக்கிறது. You know, when the devil sees in our heart such a desire, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருதயத்தில் இருக்கிறதை பிசாசு பார்க்கும் பொழுது, and if you are not willing to cleanse it, அதை நீங்கள் கழுவி சுத்திகரித்துக் கொள்ள விருப்பமில்லை என்றால், you will be swept away by the spirit of Babylonian. பாபிலோனுடைய ஆவியினாலே நீங்கள் இழுக்கப்பட்டு போய்விடுவீர்கள். By the influence of the demons. பிசாசுகளுடைய தாக்கத்தினாலே நீங்கள் அதற்கு இழுக்கப்படுவீர்கள். Yeah, it's true even today. அது இன்றைக்கு not only the time of Jeremiah, it's more true even in the last days. எரேமியாவின் காலத்திலே மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் இந்த கடைசி நாட்களிலே அந்த ஆவி அதிகமாய் இருக்கிறது. And another mark of the Babylonian Christianity, பாபிலோனிய கிறிஸ்தவத்தினுடைய இன்னொரு அடையாளம் என்னவென்றால், is not taking sin seriously. பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. We read in Revelation 18. வெளிப்படுத்தின விசேஷம் 18 வாசிக்கிறோம். Revelation 18 verse 3. வெளிப்படுத்தின விசேஷம் 18:3. You see, if you read that verse, it says about the acts of immorality. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது வேசித்தன கிரியைகள். They were, you know, for the nations have drunk the wine of the passion of her immorality, and the kings of the earth have committed acts of immorality with her, and the merchants of the earth have become rich by the wealth of her sensuality. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர்கள் வர்த்தகர் அவளுடைய செல்வச் செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள். கிறிஸ்தவத்திலே பாவம் மிகவும் தண்ணீரை போல இருக்கிறது. They will not take sin seriously. அவர்கள் பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். If you and I don't take sin seriously, then we are under the influence of the spirit of Babylon. நீங்களும் நானும் பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டியவில்லை என்றால், நீங்களும் நானும் பாபிலோனுடைய ஆவியினுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோம். And obviously we will be loving the world. ஆகவே நாம் அப்படி இருக்கிறபடினாலே நாம் உலகத்தை நேசிக்கிறவர்களாகத்தான் இருப்போம். And our goal will be only to become rich and rich. நம்முடைய இலக்கு இன்னும் அதிகம் அதிகமாய் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்பதாய் இருக்கும். Become rich. ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்பதாய் இருக்கும். The goal is only to make more money. நம்முடைய இலக்கு இன்னும் அதிக பணம் சேர்க்க வேண்டும் என்பதாய் இருக்கும். That is what we hear in Babylonian Christianity. God will prosper you. God will give you, make you rich. தேவன் உங்களை செழிக்க பண்ணுவார், தேவன் உங்களை ஐஸ்வர்யவான்களாக்குவார் என்கிற இப்படிப்பட்ட காரியங்களை தான் பாபிலோனிய கிறிஸ்தவத்திலே கேட்க முடியும். I don't know how many of you are listening to such preachers in Christianity today. கிறிஸ்தவத்திலே இன்றைக்கு இருக்கிற அப்படிப்பட்ட பிரசங்கியார்களை எத்தனை பேர் நீங்கள் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. You do not have time to listen to the messages of Brother Zach. So Zach அவருடைய செய்தியை கேட்க உங்களுக்கு நேரம் இல்லை. But you listen to such messages. ஆனால் அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் கேட்கிறீர்கள். If you hear a preacher crying that God will make you rich, God will make you rich. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை ஐஸ்வர்யவானாக்குவார். God will prosper you. தேவன் உங்களை செழிப்பாக்குவார் என்று சொல்கிறார். But if you do not hear one bit about speaking against sin, என்ற காரியத்தை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு ஆனால் அவர் ஒரு பாவத்தை குறித்து ஒன்றும் பேச மாட்டார். That is pure 100% pure Babylonian Christianity. அது நூற்றுக்கு நூறு சுத்தமான ஒரு பாபிலோனிய கிறிஸ்தவமாக இருக்கிறது. The spirit of the Babylonian spirit will make you only rich. It will not make you holy. பாபிலோனிய கிறிஸ்தவத்தினுடைய ஆவி உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாத்திரமே மாற்ற முடியுமே தவிர உங்களை ஆவிக்குரியவர்களாய் பரிசுத்தவான்களாய் மாற்ற முடியாது. Anything that does not, you know, if what you hear, if it does not make you holy, நீங்கள் கேட்கிற காரியங்கள் உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தவில்லை என்றால், doesn't push you towards God on your knees, தேவனுக்கு நேராக முழங்காலிலே உங்களை நிற்க தள்ளாத இருக்கும் என்றால், that's Babylonian Christianity. அது பாபிலோனிய கிறிஸ்தவம். Beware of, that's why the Lord said come out of that. அதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள். Yeah, it will only make us rich, not holy. நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாத்திரமே மாற்ற முடியும், பரிசுத்தமாய் மாற்ற முடியாது. But New Jerusalem, the true church, is a holy church. ஆனால் மெய்யான சபையாகிய பரிசுத்த புதிய எருசலேம் அது பரிசுத்த சபை. Yeah, we read that in Revelation 21:2. அதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21 வாசிக்கிறோம். I saw the holy city, New Jerusalem. New Jerusalem is a holy city, not a great city like Babylon. இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம், யோவானாகிய நான் புதிய எருசலேம் எருசலேமானது பரிசுத்த நகரமாக இருக்கும். அதுதான் மெய்யான சபை, அது பெரிய நகரமாக இருக்காது. She is a bride adorned for her husband, Lord Jesus Christ. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. You know, in the Babylonian Christianity, there is no emphasis on the continuous repentance. பாபிலோனிய கிறிஸ்தவத்திலே தொடர்ந்தேச்சியான மனந்திரும்புதலை குறித்த வலியுறுத்தல் காணப்படாது. You know, it says in chapter 18, Revelation chapter 18, verse 5. வெளிப்படுத்தின விசேஷம் 18:5 நாம் வாசிக்கிறோம். There's a phrase here. இங்கே ஒரு பதம் இருக்கிறது. For her sins have piled up as high as heaven. அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது. He committed one sin. ஒரு பாவத்தை செய்கிறார். And they are not cleansing it. அவர்கள் அதை சுத்திகரித்துக் கொள்கிறதில்லை. No repentance. மனம் திரும்புதல் இல்லை. Doing one more sin. இன்னொரு பாவம். No cleansing. அங்கேயும் கழுவுதல் இல்லை. No conviction of sin. அங்க பாவ உணர்வு இல்லை. One more sin. இன்னொரு அதிகமான பாவம். One more sin. இன்னொரு பாவம். No repentance. மனம் திரும்புதலே இல்லை. Sins are piling up as high as heaven. பாவங்களானது ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி செல்லப்பட்டு வானபரியந்தம் எட்டுகிறது. And God said, you know, it says God has remembered her iniquities. இங்கே தேவன் சொல்கிறார், அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். That is the spirit of Babylon. அதுதான் பாபிலோனுடைய ஆவி. No cleansing. அங்கே கழுவுதல் இருக்காது. No repentance. மனம் திரும்புதல் இருக்காது. And we also see another, you know, facet of the spirit of Babylon. பாபிலோனுடைய ஆவியினுடைய இன்னொரு படியை நாம் பார்க்கிறோம். Verse 7. ஏழாவது வசனம். She glorified herself. அவள் தன்னை மகிமைப்படுத்தினாள். Boasting oneself. தன்னைத்தான் பெருமை பாராட்டிக் கொள்வது. Spiritual boasting. ஆவிக்குரிய பெருமை பாராட்டல். We can hear that plenty in Christendom. கிறிஸ்தவத்திலே நாம் இதை அதிகமாய் நாம் கேட்க முடியும். I have done this for the Lord. ஆண்டவருக்கென்று நான் இதை செய்திருக்கிறேன். I have fasted 40 days. நான் 40 நாள் உபவாசித்திருக்கிறேன். I have sacrificed this thing for the Lord. இந்த காரியத்தை தேவனுக்கென்று நான் தியாகம் செய்திருக்கிறேன். She glorified herself. That is the spirit of Babylon. அவள் தன்னை மகிமைப்படுத்தினாள். அதுதான் பாபிலோனுடைய ஆவி. Yeah, if I have that spirit, I trying to glorify myself, projecting myself, என்னை நானே மகிமைப்படுத்தி என்னை முன்னிறுத்த விரும்புகிற ஆவி எனக்குள் இருக்கும் என்றால், it's dangerous. அது அபாயகரமானது. And there will be a sensual living, lived sensually. அங்கே செல்வச்சிறுக்காய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும். A desire for luxurious living. ஒரு ஆடம்பர வாழ்க்கை குறித்த வாஞ்சை. You know, you can see that in the prosperity preachers. அங்கே செழிப்பின் உபதேசத்தை சொல்லுகிறவர்களிடத்திலே அதை காண முடியும். Yeah, yeah. Their lifestyle, they are having all the, you know, private jets and so, you know, big bungalows, farms and everything. அவருடைய வாழ்க்கை தரத்தை பார்த்தால் அவர்கள் சொந்த பெரிய பங்களாவிலே வசிப்பார்கள். தனக்கென்று தனி விமானத்தை வைத்திருப்பார்கள். That's a pure spirit of Babylon. அது பாபிலோனுடைய முழுக்க முழுக்க பாபிலோனுடைய ஆவி. God has written that very clearly in his word. தேவன் தம்முடைய வார்த்தையிலே மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். We should not be deceived by what is happening around us, brothers and sisters. நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களினாலே நாம் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது சகோதர சகோதரிகளே. No, don't look at those preachers and know, I can also become rich. Don't ever have that desire. அப்படிப்பட்ட போதகர்களை பார்த்து இந்த காரியங்களை கேட்டு நானும் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யனாய் மாற வேண்டும் என்ற வாஞ்சை ஒருபோதும் கொள்ளாதீர்கள். They are not concerned about the poor and needy in the church. அவர்கள் சபையில் இருக்கிறதான ஏழை தரித்திரர்களை குறித்த அக்கறை இல்லாதிருக்கிறார்கள். They want to be comfortable. They want to live a luxurious life. அவர்கள் சுகமாய் ஆடம்பரமாய் வாழ விரும்புகிறார்கள். If you and I have this spirit, உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆவி இருக்கும் என்றால், yeah, we have to cleanse ourselves. நம்மை நாமே கழுவிக்கொள்ள வேண்டும். And again it says in verse 7, ஏழாம் வசனத்திலே திரும்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது. It says, you know, the last part, I sit as a queen and I am not a widow and I will never see mourning. கடைசி பகுதியிலே நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இதயத்தில் எண்ணினாள். I am a queen. நான் ஒரு ராஜஸ்திரீ. High thoughts about ourselves. நம்மை பற்றி கொள்ளுகிற உயர்ந்த எண்ணங்கள். No poverty in spirit. ஆவியில் எளிமை இல்லை. No poverty in spirit. ஆவியில் எளிமையே இல்லை. That is the spirit of Babylon. அதுதான் பாபிலோனுடைய ஆவி. That is Babylonian Christianity. அது பாபிலோனிய கிறிஸ்தவம். I am not a widow. I am not low. நான் கைம்பெண் அல்ல. Others should not consider me as something, somebody low. நான் ஏதோ கீழானவள் என்று மற்றவர்கள் என்னை குறித்து எண்ணக்கூடாது. How strikingly opposite to the spirit of Christ. இது எவ்வளவு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவின் ஆவிக்கு நேர் எதிராக இருக்கிறது. We read about the Lord Jesus in Psalm 22 verse 6. சங்கீதம் 22 6-லே நாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வாசிக்கிறோம். Lord said, I am a worm. நானோ ஒரு புழு என்று சொல்கிறார். I'm a worm. நான் ஒரு புழு. You all know in Philippians 2 how the Lord humbled himself. பிலிப்பியர் 2 பிலிப்பியரிலே நாம் அறிந்திருக்கிறோம் எப்படி ஆண்டவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று. But I am a queen. ஆனால் நான் ஒரு ராஜஸ்திரி ராணி என்று சொல்கிறது. No mourning. அங்கே துக்கிக்கிறதில்லை. I'll never see mourning. நான் துக்கத்தை காண்பதில்லை. No mourning for sin. பாவத்துக்கென்ற துக்கம் இல்லை. That is why the Lord said in verse 4. Come out of her, my people, so that you will not participate in her sins and receive her plagues. நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். And verse 8, this is a warning. 8 வசனத்திலே ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. For this reason in one day her plagues will come, pestilence and mourning and famine, and she will be burnt up with fire, for the Lord who judges her is strong. ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். This Babylonian Christianity is going to be judged by God one day. It's going to be burnt up. இந்த பாபிலோனிய கிறிஸ்தவம் தேவனாலே ஒரு நாள் நியாய தீர்க்கப்பட்டு அது எரிக்கப்பட்டு போகும். If you and I have this spirit in us, நீங்களும் நானும் அந்த ஆவியை நமக்குள்ளே கொண்டிருப்போம் என்றால், then we will also be influenced by that. We will be also be, you know, judged along with her. நாமும் அவர் அந்த ஆவியினாலே தாக்கப்பட்டு நாம் அவர்களோட we will receive her plagues. Verse 4, நான்காம் வசனத்திலே அவளுடைய பாவங்களுக்கு அவளுடைய வாதைகள் அவளுக்கு நேரிடும் வாதைகள் நீங்கள் அகப்படாமல் இருக்கும்படி. Another thing, இன்னொரு காரியம், the Babylonian Christians will seek only for profit. பாபிலோனிய கிறிஸ்தவர்கள் ஆதாயத்தை மாத்திரமே நாடுவார்கள். If we come to the church, you know, seeking what gain I will get, எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டு சபைக்கு நாம் வருவோம் என்றால், what profit I will get, எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், what honor I will get, எனக்கு என்ன கனம் கிடைக்கும். If we come to the church with that spirit, oh unto us, அப்படிப்பட்ட ஆவி நமக்கு இருக்கும் என்றால் நமக்கு ஐயோ. But in New Jerusalem, ஆனால் புதிய எருசலேம், in the Lord's church, pure holy church which he is building, அவர் கட்டுகிற ஆண்டவர் கட்டுகிற பரிசுத்தமான தூய சரீரமாகிய சபை. You know, Zechariah prophesies in Zechariah 14. சகரியா 14 அதிகாரத்திலே சொல்லுகிறார். Zechariah 14, the last words. 14 கடைசி வசனம். The last part, there will be no longer be a Canaanite, that's a businessman, in the house of the Lord of hosts in that day. அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. குறிப்பிலே இது சொல்லுகிறது, கானானியன் என்றால் அவன் ஒரு வியாபாரி, a merchant, வியாபாரம் தொழில் செய்கிறவன். And in verse 21, the first, you know, initially we read, every cooking pot will be holy in Jerusalem, in Judah will be holy. 21 வசனத்திலே முற்பகுதியிலே வாசிக்கிறோம், எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். How that will be holy? அது எப்படி பரிசுத்தமாயிருக்கும்? Cooking pot is useful to others. சமைக்கிற பானை மற்றவர்களுக்கு உபயோகமாயிருக்கும். But it never seeks anything for itself. அது தனக்கென்று எதையும் தேடுகிறதில்லை. It never seeks glory for itself. தனக்கென்று மகிமையை அது ஒருபோதும் தேடுகிறதில்லை. It's simply useful. அது பயன்படுகிறதா மாத்திரம் இருக்கிறது. In fact, more it is used, more it will lose its glory. இன்னும் சொல்ல போனால், அது எந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுகிறதோ அந்த அளவுக்கு அதனுடைய மகிமை குறைந்து போகும். It dies to itself glory. அது தன்னுடைய சுய மகிமைக்கு மரிக்கிறது. That is the reason for its holiness. அதுதான் அதனுடைய பரிசுத்தத்துக்கு காரணம். And that's how the Lord makes us also holy in his church. அப்படித்தான் ஆண்டவரும் சபையிலே நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். That I can be useful, I lose my glory. நான் தேவனுக்காக பயன்பட்டு என்னுடைய மகிமையை நான் இழந்து, that I will not seek the glory from others, மற்றவர்களிடத்திலிருந்து நான் மகிமையை தேடாமல் இருப்பேன். Then I will be holy. அப்பொழுது நான் பரிசுத்தமாய் இருப்பேன். As we read in Revelation 18, God is going to judge this Babylonian Christianity. வெளிப்படுத்தின விசேஷம் 18 வாசித்தது போல இந்த பாபிலோனிய கிறிஸ்தவத்தை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். Yeah, if we sitting here in this church follow the same spirit of this Babylonian Christianity, நாம் இங்கே சபையில் உட்கார்ந்திருக்கிற நாம் பாபிலோனிய கிறிஸ்தவத்தினுடைய ஆவியை கொண்டிருப்போம் என்றால் we will be judged. நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். You know, the Lord in his mercy has gathered us here so that we will be a pure testimony for him. தேவன் நாம் அவருக்கென்று ஒரு தூய சாட்சியா இருக்கும்படிக்கு தான் நம்மை அவர் கூட்டி சேர்த்திருக்கிறார். Pure bride. ஒரு பரிசுத்த மனவாட்டியாக இருக்கும்படிக்கு. How can we ready ourselves to be a pure bride? நாம் அவருக்கு பரிசுத்த மனவாட்டியா இருக்கும்படிக்கு நம்மை நாம் எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? Only by cleansing ourselves of this Babylonian spirit, brothers and sisters. இந்த பாபிலோனிய ஆவியிலிருந்து நம்மை சுத்திகரித்து கழுவிக்கொள்வதன் மூலமாகவே தான் அது முடியும். First coming out of her. முதலாவது அதை விட்டு வெளியே வர வேண்டும். Cleansing ourselves. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். Repenting from all such sins which Paul, you know, listed up. அங்கே பவுல் பட்டியலிட்ட அந்த பாவங்களில் ஒவ்வொன்றிலிருந்து மனம் திரும்பி கழுவிக்கொள்ள வேண்டும். Taking sin seriously. பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். Not just having the form of godliness. தேவபக்தனுடைய வேஷத்தை தரிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடி. But having a genuine devotion, a single minded devotion to the Lord Jesus Christ. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு முழு நோக்கமான பக்தியை கொண்டிருக்க வேண்டும். You know, when we cleanse ourselves of this spirit, this spirit of Babylon, பாபிலோனிய ஆவியிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது, you know what happens in heaven? பரலோகத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? We read that in, it's a beautiful thing to see that in Revelation chapter 19. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதை வாசிக்கிறது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது, நன்றா இருக்கிறது. There will be a loud hallelujah in heaven. பரலோகத்திலே ஒரு சத்தமான அல்லேலூயா அங்க கேட்கப்படும். Every time we cleanse ourselves of this spirit of Babylon, there will be a loud hallelujah in heaven. ஒவ்வொரு தடவை நாம் நம்மை பாபிலோனிய ஆவியிலிருந்து சுத்திகரித்துக் கொள்ளும் போதெல்லாம் பரலோகத்திலே பலத்த சத்தமுள்ள அல்லேலூயா கேட்கப்படும். Yeah, that's what it says. After these things I heard, verse 9, chapter 19 verse 1, I heard something like a loud voice of a great multitude in heaven saying hallelujah, because his judgments are true and righteous, for he has judged the great harlot who was corrupting the earth with her immorality, and he has avenged the blood of so many things. And verse 3, and second time they said hallelujah. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்கார ரத்தத்திற்காக அவரிடத்தில் பழி வாங்கினாரே. மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். When we judge ourselves of this Babylonian Christianity in us, இந்த பாபிலோனிய கிறிஸ்தவத்தின் ஆவியை நம்மிடத்திலிருந்து நாம் நியாயம் தீர்த்து நாம் கழுவும் பொழுது, there will be a hallelujah in heaven. பரலோகத்திலே அல்லேலூயா சத்தம் கேட்கப்படும். It triggers a worship in heaven. பரலோகத்திலே ஒரு ஆராதனையை அங்கே தூண்டி விடுகிறதா? We read that in verse 4 to 7. அதை 4 முதல் 7 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். Yeah, it triggered all the 24 elders, the whole host of angels, everybody, living creatures, they fell down and worshiped God when they saw the spirit of Babylon being judged. பாபிலோனுடைய ஆவி நியாயம் தீர்க்கப்பட்ட போதை கண்ட பொழுது 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அவர்களை வணக்கமாய் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனை தொழுது கொண்டு அவர்களை ஆராதித்தார்கள். Yeah, you can trigger that worship in heaven when you and I, you know, cleanse ourselves, judge that spirit of Babylon within us. நீங்களும் நானும் நம்மிடத்திலே காணப்படுகிற பாபிலோனின் ஆவியை நியாயம் தீர்த்து அதிலிருந்து மனம் திரும்பி கழுவி சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது பரலோகத்திலே ஆராதனையை நாம் ஆரம்பித்து வைக்க முடியும். And verse 7. ஏழாவது வசனம். That is how the bride can make herself ready. அப்படித்தான் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். By how? எப்படி? By cleansing that Babylon, cleansing this Babylon spirit within her. அவளிடத்தில் இருக்கின்றதான அந்த பாபிலோனிய ஆவியிலிருந்து தன்னை சுத்திகரித்துக் கொள்வதன் மூலமாக தன்னை ஆயத்தப்படுத்தினாள். Each one of us sitting here cleanse ourselves, then this church will adorn herself as a bride of Christ. இங்கே உட்கார்ந்திருக்கிற நம்மில் ஒவ்வொருவரும் இந்த பாபிலோனிய ஆவியிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது நாம் மனவாட்டியாக நாம் நம்மை அலங்கரித்துக் கொண்டு ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருப்போம். When we cleanse ourselves of this spirit, then, you know, we read in 21:3. 21:3 லே வாசிக்கிறோம், இப்படி நாம் நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது, then behold the tabernacle of God is among men and he will dwell among them. இதோ மனுஷர்களிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். And they shall be his people and God himself will be among them. அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். Yes. Amen. Our goal is the glory of God. நம்முடைய இலக்கு தேவனுடைய மகிமையாய் இருக்க வேண்டும். That is the characteristic nature of the New Jerusalem. அதுதான் புதிய எருசலேமுடைய குணாதிசயம். That you and I growing in the glory of our Lord. நீங்களும் நானும் தேவனுடைய ஆண்டவருடைய மகிமையிலே வளருவது. Growing in the glory of his humility. அவருடைய தாழ்மையின் மகிமையிலே வளருவது. No, we read that in verse 11. அதை நாம் 11 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Holy city Jerusalem coming down out of heaven from God having the glory of God. Verse 10 and 11. 10 11 வசனங்கள். The holy city Jerusalem coming down. தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான். Not the glory of the world. Our goal is not, you know, get the glory of the world. நம்முடைய இலக்கு உலகத்தினுடைய மகிமை அடைவதா இருக்கிறதில்லை. Or the glory from other Christians. அல்லது மற்ற கிறிஸ்தவத்திலிருந்து கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து மகிமை பெறுகிறதல்ல. But seeking the glory of our Lord. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய மகிமை ஒன்றே தேடுவது. The New Jerusalem, புதிய எருசலேம், the true church, மெய்யான சபை, true bride, மெய்யான மணவாட்டி, is from God. அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Yeah, it's from. That's what we read in verse 10. அதை தான் நாம் 10 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். The holy city Jerusalem coming down out of heaven from God. எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. That is the spirit of New Jerusalem. அதுதான் புதிய எருசலேமுடைய from God, through God, for God. தேவனிடத்திலிருந்து, தேவன் மூலமாய், தேவனுக்கென்று. Let us seek brothers and sisters. அதை நாம் தேடுவோம். Let us seek God for this. தேவனை இந்த காரியங்களுக்காக நாம் தேவனை தேடுவோம். And the power of the Holy Spirit to be a pure and a holy bride. தூய்மையான பரிசுத்தமான மனவாட்டியாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாம் தேடுவோம். Having the glory of God amidst us. நம் மத்தியிலே தேவனுடைய மகிமை இருக்கும்படிக்கு நாம் தேடுவோம். May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.